குத்து விளக்கெரிய கோட்டுக்கார் கட்டில் நெத்தண்டே பஞ்ச சைலத்தின்மீலெறி குத்து விளக்கெரிய கோட்டுக்கார் கட்டில் மேல் நெத்தண்டே பஞ்ச சைலத்தின்மீலெறி கொத்தளர் பூங்குழல் நப்பில்லை கொங்கள் மேல் கொத்தளர் பூங்குழல் நப்பில்லை கொங்கள் மேல் வைத்தில் கிடந்த மலர் மார்பவாய் திரவாய் வைத்தில் கிடந்த மலர் மார்பவாய் திரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உண்மணாலை மே மைத்தடங்கண் தத்துவம் என்று தகவலோர் நம்பவாய் தத்து